தனிமையில் வாடி போனேன். என் பாதை தடுமாறு இருளில் அப்போ நின்றேன். முன் வரவை கண்டு வியந்த போடிய நான் மற்றங்கள் கண்டு கோடி நன்றிகள் கூறுவன் நான். உன் கைகள் பிடிக்கவே பிடித்ததும் உள்ள பதற தொடங்குதே. முத்த தாளி எல்லாம் மாற்றவே கேட்கிறேன் மறுபடியும். உன் கைகள் பிடிக்கவே பிடித்ததும் உள்ள பதற தொடங்குதே. முத்த தாளி எல்லாம் மாற்றவே கேட்கிறேன் மறுபடியும். இந்த இரவு தொடராதா பகலொளியும் மொழியாதா. இந்த மொழி ஒன்று போதும் போதும் போதும். கண்கள் மூலம் அறிய இதுவரை இங்கு போகும் என்று நானும் காத்து அறிய இதுவரை இங்கு வரும் என்று நான் அறிந்து நின்று வியந்தேன். நிஜமா என்று என்னை பார்த்து கேள்வி கேட்டு அறிவேன். கணவனாய் துணைவனாய் உன் முன்னடி இன்னொரு அதிசயம் நடக்குது பாரடி. காலங்கள் உடோடி போனதே எப்படி. ஏங்கினே உன் கைகள் பிடிக்கவே பிடித்ததும் உள்ள பதற தொடங்குதே.